யாரிவளோ தினந்தோறும் தேடினேன், யாரிவளோ யாரிவளோ உயிர் பூவை சூடினேன். அவள் கூந்த வேரை சேர மலர்காடே கூடிவா, அவள் பார்வை தூண்டில் மீறி விழிமீறி ஓடிவா. யாரிவளோ யாரிவளோ தினந்தோறும் தேடினேன், யாரிவளோ யாரிவளோ உயிர் பூவை சூடினேன். Thank you.